பல பல கர பாலா வழிய வைக்கிற கீதா கிழிய வைக்கிற கரு கேத்தி கேட்டா கதையல கிற கேப்பான் என்ன வெடிக்கிற தீட்டா உதகி நிக்கிற ஊசு பேத்தி தூண்டி துருவு நிக்கிற சுதியேதி பாண்டா சுழல வைக்கிற பாகா வழி மறைக்கிற தாண்டி தவறு பணர அடியாதி லாலா கடசாந்தி முன்னாலானே நாம் பூந்தே லாலா கடசாந்தி உன்னா போவேனே நாயேந்தி விறகடுப்புல வேக விளைஞ்சு நிக்கிற ரோசா உன நினைக்கையில் நெடியேறும் பாசி பயிர கணல பாதாம் பருப்பு செய்யற ராசா உன நிறங்கள் ருசி மாறும் மத்தாக மனசனி கடையாம என்ன மாறாப்பில் பதம் பாரு சத்தாக சகலம் தர போதே மெத்த சாப்பாட்டில் பசியா பாயும் மிரிச்சிருக்குது ஆனா அது எதுக்குன்னு தெரியாதா பாயும் கணிஞ்சிருக்குது பாயும் நனைஞ்சிருக்குது ஆனா அது உனக்குன்னு புரியாதா கண்ணாடி பலப்பியும் உடையாம உன்ன கட்டோட மடிப்பேனே என் கண்டாங்கி போடவையும் கசங்காம துளமல்லாந்து கிடப்பேனே உடனே அந்த மண்டே தான் சார் போங்க போங்க போங்கடா போங்கடா ஐயோ என்னடா அது லாலா